கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமுரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் உலகத்திலே அவன் சொன்ன முறைப்படி வாழ்ந்து அதன் மூலம் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான ஏற்பாடுகளையும் ஏராளமான சிறப்பு அம்சங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து கொடுத்தான். அந்த நிலையிலும் கூட மனிதர்கள் தவறுகள் செய்து பாவங்கள் இழைத்து ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கும் ஷைத்தான் மனோ இச்சையினுடைய தூண்டுதலுக்கும் ஆளாகி மனிதர்கள் குற்றங்களிலும் குறைகளிலும் ஈடுபட்டு பாவங்களிலும் மற்ற பிழைகளிலும் ஈடுபட்டு இவர்கள் தங்களை தாங்களே நரகத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்வார்களேயானால், தங்களுடைய நேர்வழியை மறந்து நரகத்தின் வழியை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு இவர்கள் ஆளாகி விடுவார்களேயானால், அந்த நிலையிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாவது இந்த அடியார்கள் சொர்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும், எப்படியாவது இந்த மனிதர்கள் ஷைத்தானுடைய வீழ்ச்சியிலிருந்தும் ஷைத்தானுடைய வழிகட்டிலிருந்தும் தப்பித்து ஷைத்தானுடைய குறுக்கீடுகளிலிருந்து தப்பித்து எப்படியாவது இந்த மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெற்று விட வேண்டும், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கால் பாவங்கள் செய்துவிட்டால் கூட, குற்றங்குறைகள் செய்துவிட்டால் கூட, அந்த பாவங்களும் குற்றங்குறைகளும் உலகத்திலேயே மாய்க்கப்பட்டு விட வேண்டும், அந்த பிழைகளும் தவறுகளும் உலகத்திலேயே மாய்க்கப்பட்டு விட வேண்டும், அதன் மூலம் அவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அற்புதமான சில ஏற்பாடுகளை வகுத்து கொடுத்திருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஏற்பாடுகளில், மிகச்சிறந்த ஏற்பாடுகளில் மிக முக்கியமான ஏற்பாடு என்னவென்றால், அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ரமலான் என்ற இந்த ஒரு மகத்தான ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை எப்படி எதிர்நோக்குவார்கள், எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே, அதாவது ஷாபான் மாதம் ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷாபான் மாதம், அதற்கு முந்தைய மாதம் ரஜபு மாதம், அந்த ரஜபு மாதத்தினுடைய பிறையை பார்த்தவுடனேயே, ரஜபு மாதத்தினுடைய பிறையை கண்டவுடனேயே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சுமார் 2 மாதங்களுக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ரஜபு பிறையை பார்த்தவுடனேயே அவர்களுக்கு ரமலானுடைய ஞாபகம் ஏற்பட்டு, ரமலானுடைய ஆர்வம் ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். அல்லாஹும பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான், யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வாயாக, அல்லாஹும பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான், யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வாயாக, வ பல்லிகன ரமலான், ரமலான் வரை எங்களுடைய ஆயுளை நீடித்து வைப்பாயாக, ரமலான் வரை எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் அளவுக்கு, அருமைக்குரியவர்களே, 2 மாதங்களுக்கு முன்பாகவே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அருள்மிக்க இந்த ரமலானையும் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய பலகீனம், 2 மாதங்கள் அல்ல, குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட நமக்கு ரமலானுடைய ஞாபகம் வருவதில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு கூட ரமலானை பற்றிய எண்ணம் வருவதில்லை, ரமலானை பற்றிய சிந்தனை வருவதில்லை. புனிதமிக்க ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் எப்படியெல்லாம் இபாதத்துகள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அமல்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும், அதற்கான என்னென்ன முஸ்தீபுகள் செய்ய வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் மிகப்பெரிய கைசேதம், மிகப்பெரிய வேதனை. 2 வாரங்களுக்கு முன்பு கூட நமக்கு அந்த அக்கறையோ என்னமோ வருவதில்லை சகோதரர்களே. காரணம் என்னவென்றால், இந்த ரமலானுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை, ரமலானுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, ரமலானுடைய கண்ணியத்தை நாம் அதை எதை பற்றியும் அக்கறையும் இல்லை, எதை பற்றி சிந்தனையும் இல்லை. நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ்ந்து விட வேண்டும், எல்லா விதமான பொருள் வளத்தோடு வாழ்ந்து விட வேண்டும், எல்லா விதமான வசதி வாய்ப்போடு வாழ்ந்து விட வேண்டும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கைதான் சாஸ்வதம் நிரந்தரம் என்ற நம்முடைய தவறான எண்ணமும் ஷைத்தானுடைய சிந்தனையும் தான் இப்படிப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை, முக்கியமான சம்பவங்களை, முக்கியமான விஷயங்களை நம்மை விட்டு மறக்கடித்து விடுகின்றன. ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாம் தயவு செய்து கவனப்பட வேண்டும். என்னவென்றால், ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் இப்பொழுதே அதற்காக திட்டமிட வேண்டும். இப்பொழுதே அதற்காக வேண்டி நாம் யோசிக்க வேண்டும், பிளான் பண்ண வேண்டும். இந்த ரமலானை நாம் எப்படி பயனுள்ள ரமலானாக, பிரயோஜனமான ரமலானாக ஆக்கிக் கொள்வது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களிலே மிக முக்கியமான துவாக்கள் ஒன்று, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்லிவிட்டு ஏறுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்றுமில்லாத அளவுக்கு இன்று மிம்பரிலே ஏறும் பொழுது ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த மாதத்திலே நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த எவ்வளோ பெரிய நியமத், அல்லாஹ் கொடுத்த எவ்வளோ பெரிய அருக்குடை, எப்படியா இந்த மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும், இவன் உலகத்தில் என்ன தவறுகள் செய்தாலும், என்ன பிழைகள் செய்தாலும், என்ன குற்றங்குறைகள் செய்தாலும், எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவையெல்லாம் மன்னிக்கப்பட்டு இவனுடைய இந்த சின்ன சின்ன முயற்சிகளால், இந்த மனிதன் மேற்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளால் இவனுடைய குற்றங்கள் எல்லாம் பிழை பொறுக்கப்பட்டு இவன் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும், சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை நாம் எந்த அக்கறையும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல், ஏதோ ரமலான் வருது எல்லாத்துக்கும் வரமா நமக்கு வருது, ஏதோ எல்லா வருஷமும் வரமா நமக்கு இந்த வருஷம் ரமலான் வருது, 11 மாதம் கழிஞ்சு 12வது மாதம் வருஷம் ரமலான் வர்ற மாதிரி இந்த வருஷம் ரமலான் வந்திருக்குது என்று ரமலானை நாம் ஒரு பொடுபோக்காகவோ ஒரு அசட்டையாகவோ எந்த விதமான அக்கறையின்றியோ வரவேற்போமேனால் எதிர்கொள்வோமேனால், அருமைக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மகத்துவத்தை இழந்த பாவிகளாக நாம் அல்லாஹ்விடத்தில் முன்னால் நிறுத்தப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றானே, இந்த நோன்பு என்பது ஏதோ ரமலானுக்கு மட்டும் கடமையான ஒன்று அல்ல, அல்லது நம்முடைய வயிற்றுக்கு மட்டும் உள்ள நோன்பு அல்ல. அது வயிற்றிலே பயிரால் பட்டினி கடந்து விட்டால், சாப்பிடாமல் கடந்து விட்டால், தண்ணீர் குடிக்காமல் கடந்து விட்டால் நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று நினைப்பதற்கு இது வயிற்று பசிக்கான நோன்பு அல்ல. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அவனுடைய கண்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லில் மூமினீன, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அன் யகுல்லு மின் அபுசாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும், அவ் யஹ்ஃபலு ஃபுரூஜஹும், தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வையை தாழ்த்த வேண்டும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது கண்களுக்கும் மர்மஸ்தானத்திற்கும் உள்ள நோன்பு. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் கண்களுக்கு நோன்பை விதித்திருக்கின்றான், அவனுடைய மர்மஸ்தானத்துக்கு நோன்பை விதித்திருக்கின்றான். அதே போன்று பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியே கொல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், ஐயகுல்லுன்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்து கொள்ளட்டும், யஹ்ஃபல்ன மின் ஃபுரூஜுஹின்ன, தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆக ஆண்களுக்கு பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கும் வயிற்றுக்கு மட்டும் நோன்பல்ல, கண்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ஹராமான விஷயங்களை பார்க்காதீர்கள், ஹராமான விஷயங்களை பார்க்காதீர்கள், அந்நிய பெண்களை கெட்ட நோக்கத்திலே பார்க்காதீர்கள், அந்நிய பெண்களோடு பழகாதீர்கள், அந்நிய பெண்களை பார்த்து சிரிக்காதீர்கள், அந்நிய பெண்களை உற்று நோக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். பெண்களுக்கு சொல்கின்றான், அந்நிய ஆண்கள் கவரும் வண்ணம் பர்தா இல்லாமல், ஹிஜாப் இல்லாமல், புர்கா இல்லாமல் சாலைகளில் நடமாடாதீர்கள், நீங்களும் அந்நிய ஆண்களை கெட்ட எண்ணத்தோடு, இச்சையான எண்ணத்தோடு, ஹராமான எண்ணத்தோடு உற்று நோக்காதீர்கள். ஆக கண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். மர்மஸ்தானங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யல்மன்லி மா பைன ஃபஹிதைஹி வமா பைன லஹயைஹி அல்மன் லஹுல் ஜன்னா, யார் ஒரு மனிதன் அவனுடைய இரண்டு தாடைக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் இரண்டு தொடைக்கு மத்தியில் உள்ள உறுப்புக்கும் அவன் எனக்கு ஜாமீன் கொடுப்பானோ அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஜாமீன் தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு தாடைக்கு மத்தியில் உறுப்பு என்பது நாக்கை குறிப்பிடுகின்றார்கள், இரண்டு தொடைக்கு மத்தியில் உறுப்பு என்பது மர்மஸ்தானத்தை குறிப்பிடுகின்றார்கள். இந்த இரண்டையும் எவன் பாதுகாத்துக் கொள்வானோ தன்னுடைய நாவையும் தன்னுடைய உறுப்பையும் அவனுக்காக நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நாவுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய குறையை துருவி துறி ஆராய்ந்து பேசக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாவுக்கும் கடமையாக்கி இருக்கிறான் நோன்புகளை, நோன்பை. அதே போன்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஒலா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்களுடைய கரங்களினாலேயே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய கரங்களினாலேயே உங்களுடைய அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். ஆக உங்களுடைய அழிவுக்கு, உலகத்தினுடைய அழிவுக்கும் மறுமையினுடைய அழிவுக்கும் உங்களுடைய கரங்களை காரணமாக்கி விடாதீர்கள் என்று கரங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்குகின்றான். இப்படி ஒவ்வொரு உறுப்புக்குமே சகோதரர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி அந்த எல்லா நோன்பையும் சேர்த்துதான், எல்லா நோன்பையும் எப்பொழுது ஏற்பட வேண்டும், கண்களால் கண்களுக்கான நோன்பு, காதுகளுக்கான நோன்பு, கைகளுக்கான நோன்பு, நாவுக்கான நோன்பு, வயிற்றுக்கான நோன்பு, எல்லா நோன்பும் சேர்ந்து இவன் வைக்கக்கூடிய ஃபர்லான அல்லது நஃபிலான அல்லது சுன்னத்தான நோன்புகளிலே எல்லா நோன்பும் அடங்கிவிடும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 15 ஆண்டுகளாக சஹர் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய மார்க்க சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வருகின்றேன். இந்த ஆண்டு உலகில் உள்ள முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய விதவிதமான பிரச்சனைகள், விதவிதமான குழப்பங்கள், அவைகளுக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் அலையக்கூடிய அவலங்கள், இவற்றையெல்லாம் நாம் விவாதிப்பதற்காக பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே உலக முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை பற்றியும் ஒரு நல்ல வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே ஒளிபரப்பாவதற்கு உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களுடைய விளம்பரங்கள் எங்களுக்கு தேவைப்படுவதால் அருமை சகோதரர்கள், உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களின் விளம்பரங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெளிவர, சமுதாயத்திற்கு பயன்பெற நீங்கள் எல்லாம் உதவி செய்யும் அறிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது சம்பந்தமான தொடர்புக்கு 7418186240 7418186240 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ரமதான் மாதம் வருகின்றது. ரமதான் மாதத்தில் நாம் வைக்க வேண்டிய நோன்பு ஃபரலான நோன்பு, கடமையான நோன்பு. நாம் அந்த நோன்பை பற்றியே அக்கறையில் என்பது ஒருவர் இருக்கட்டும், ஆனால் இந்த ரமதான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது சில நோன்புகள் நமக்கு கற்றுக் கொடுத்தான் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. தன்னுடைய ஹபீப் மூலமாக அவ்வப்போது சில நோன்புகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். என்ன நோன்புகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளி எந்த நேரத்தில் நோன்பு வைத்தாலும் சரி, அந்த நோன்பாளிக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் சாம யௌமன் வாஹிதன், யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைப்பாரோ. ரமலான் நோன்பு மட்டுமல்ல, சாதாரண மற்ற நாள்களிலும் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளிலே ஒரு நாள் நோன்பு வைப்பாரே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸஹ ஸஹ அன்ஹுன் நார் சபாயின ஹரீஃபா, அவரை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை 70 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அளவுக்கு, 70,000 ஆண்டுகள் நடக்கக்கூடிய தூரத்த அளவுக்கு அல்லாஹ் அவரை விட்டு நரகத்தை தூரமாக்கி விடுகின்றான். 70,000 ஆண்டுகள் ஒரு மனிதன் பிரயாணம் செய்தால் அவன் எவ்வளவு தூரத்தை கடப்பானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை அவனை விட்டு தூரமாக்கி விடுகின்றான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னஃபில் மினல் ஜன்னா பாபுர் ரையான், சொர்க்கத்திலே ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கின்றது. சொர்க்கத்திலே ஏராளமான வாசல்களில் ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. இந்த வாசல் யாருக்காக வேண்டும் என்றால், லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரு சாயிமீன், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைய மாட்டார்கள். அது விஐபி கேட். ரையான் என்பது ஒரு விஐபி கேட். ஒரு கோட்டையோ ஒரு கொத்தளமோ ஒரு மண்டபமோ இருந்தால் பொதுமக்களுக்கு என்று பல வாசல்கள் இருக்கும், விஐபிகளுக்கு என்று தனி வாசல் இருக்கும். அதுபோன்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரையான் என்ற சொர்க்கத்தினுடைய வாசல் என்பது அது ஒரு விஐபி கேட், விஐபி வாசல். அந்த வாசலுக்கு பேர் ரையான். அந்த வாசல் வழியாக யார் நுழைவார்கள் என்றால், நோன்பாளிகளை தவிர வேறு யாருக்கும் அந்த வாசல் வழியாக நுழைய அனுமதி கிடையாது. நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். ஃபைதா தஹலு நோன்பாளிகள் அனைவரும் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு சென்றவுடன் அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும், அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும். சொர்க்கவாசிகளிலே நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சிறப்பம்சம் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக செல்ல வைக்கின்றான். எத்தகைய நோன்பாளிகள்? அவ்வப்போது நோன்பு வைக்கக்கூடியவர்கள், எல்லா நிலைகளையும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள், எல்லா நேரங்களையும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிக்கடி நோன்பு வையுங்கள். ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, அடிக்கடி நோன்பு வையுங்கள். தசூமோ ஓ தசீஹோ, நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ரசூலா சொல்றாங்க, நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு வைப்பது எவ்வளவு மனித உடலுக்கு ஆரோக்கியம் என்றால், எவ்வளவு ராகத் என்றால், இந்த நோன்பின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு டாக்டர் இது செஞ்சா ஆரோக்கியம் அது செஞ்சா ஆரோக்கியம் சொன்னா உடனே அதை ஃபாலோ பண்றோம். காலையில் வாக்கிங் போங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சொன்னா சுபு கூட தொழுவ மாட்டோம், ஆனால் வாக்கிங் போறதை ஃபர்லாக்கி வச்சுப்போம். ஏன்னா டாக்டர்கள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. சாயந்தரம் வாக்கிங் போங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா மகரிப் தொழ மாட்டோம், இஷா தொழ மாட்டோம், ஆனால் வாக்கிங் கரெக்டாக போவோம். இப்படி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஏதாவது நல்லது என்று யாராவது சொல்லிவிட்டால் அதை அப்படியே கடைபிடிக்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திற்கும் மருத்துவர், இந்த உலகியலுக்கும் மருத்துவர், நம்முடைய மறுமைக்கு மருத்துவர். அந்த மருத்துவர் சொல்கிறார்கள், தசூமூ வ தஸ்ஹூ, நோன்பு வைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக நோன்பு வைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே ரமலான் மாதம் மட்டுமல்ல சகோதரர்களே, ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சில நோன்புகளை பார்ப்போம். எனால் அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது, துல்ஹஜ் மாதம் 9வது நாள் வைக்கக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. அதே போன்று ஷவ்வால் மாதம், ரமலான் முடிஞ்சவுடன், பெருநாள் முடிஞ்சவுடன் தொடர்ந்து வைக்கக்கூடிய 6 நோன்புகள் இருக்கின்றன. அதே போல ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது, முஹர்ரம் மாதம் 9வது நாள் 10வது நாள் வைக்கக்கூடிய ஆஷுராவுடைய நோன்பு இருக்கின்றது. அதே போன்று ஷாபான் மாதத்திலே, அதாவது இந்த மாதத்திலே, இந்த ஷாபான் மாதத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா மாதங்களிலும் வைக்கும் நோன்பை விட ஷாபான் மாதத்தில் அதிகமாக வைப்பார்கள். மற்ற எல்லா மாதங்களையும் நோன்பு வைப்பதை விட ஷாபான் மாதத்திலே பெருமானா சல்லல்லாஹு அதிகமாக நோன்பு வைப்பார்கள். அனி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எப்போ வைக்கிற அந்த நோன்பே ஷாபான் 15க்கு முன்பாக, ஷாபான் 15க்கு முன்பாக. ஏனென்றால் பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, இதன் தசஃப ஷாபான், இதன் தசஃப ஷாபான், ஷாபான் 15 வந்து விட்டால் ஃபலா தசூமோ, நோன்பு வைக்காதீர்கள். ஷாபான் 15 வந்து விட்டால் நோன்பு வைக்காதீர்கள். ஷாபான் 15க்கு முன்னாடி அதிகமாக நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, இதெல்லாம் நோன்பு வைப்பதினுடைய சுன்னத்தான விஷயங்கள். அதே மாதிரி ரசூலுல்லா சொன்னாங்க, ஷாபான் 15க்கு முன்பாக எப்படி நோன்பு வைக்க வேண்டுமோ அதே மாதிரி ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மாதமும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தாங்க, 3 நோன்புகள் வைங்க. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15, ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15, இந்த 3 நாட்கள் நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுவது. ஒரு வாரம் முழுவதும் அடியான் செய்த அமல்கள் வாரத்திற்கு 2 முறை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒன்று வியாழக்கிழமைகளிலே, இன்னொன்று திங்கட்கிழமைகளிலே. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒன்று வியாழக்கிழமை தோறும் அடியானை அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன, இன்னொன்று திங்கட்கிழமை தோறும் அடியான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாளில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன், நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன். ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் நோன்பு வைக்கிறேன், நீங்களும் அதுபோன்று நோன்பு வைங்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அத்தென்டிக்காக கற்றுக் கொடுத்த, ஆதாரபூர்வமாக சொல்லிக் கொடுத்த, எந்த விதமான டிஸ்பியூட் இல்லாத, எந்த விதமான ஏத்திராது இல்லாத, எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாத, ஆதாரபூர்வமான உறுதியான சுன்னத்தான நோன்புகள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது, ஒவ்வொரு மாதமும் பதிப்பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பது, ஆஷுராவுடைய நோன்பு வைப்பது, அரஃபாவுடைய நோன்பு வைப்பது, ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் வைப்பது, இப்படி இந்த நோன்புகள் எல்லாம் சகோதரர்களே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, கண்டிப்பாக வைக்க வேண்டிய நோன்புகள். நாம் இந்த நோன்பை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம், இந்த நோன்பை பற்றிலாம் கவலைப்படுற சுண்ணத்தான நோன்புகளே. வார வார திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்க சுண்ணத்து, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்புக்கு சுண்ணத்து, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரே ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டு நேரில் வந்து பெரிய கவலை நமக்கு, ஹசரத் ஷபே பராத் நோன்பு வைக்கணுமா, மேராஜில் நோன்பு வைக்கணுமா? மேராஜில் நோன்பு என்று ஒன்று கிடையவே கிடையாது. மேராஜுடைய இறைவில் நோன்புனே ஒன்று கிடையாது. சொல்லப்போனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனது தான் சத்தியம் உண்மை. என்னைக்கு போனாங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரை வரலாற்று ஆய்வாளர்களால் உறுதியாக சொல்ல முடியல. என்னைக்கு மேராஜுக்கு போனாங்கன்னு சொல்லி எந்த உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. சில பேர் ரஜப் 27ங்கிறாங்க, சில பேர் ஷாபான்ல போனாங்கிறாங்க, சில பேர் ரபியுல் லெவலில் போனாங்கிறாங்க. ஆக சென்ற நாளில் எந்த நாளில் மேராஜ் போனாங்கன்னு சொல்லி உறுதியான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் நாமளே ஒரு நாளை முடிவு பண்ணிட்டோம், ரஜப் 27 தான் மேராஜ், அன்னைக்கு ராத்திரிலாம் விசேஷமாக கொண்டாடணும், பகல்லாம் நோன்பு வைக்கணும். யார் கற்றுக் கொடுத்த நோன்பு இது? ஆதாரப்பூர்வமான நோன்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நோன்பு வையுங்கள் நபி சொல்றாங்க, அதை கவலைப்படுறது இல்லை. ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோன்பு வைங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஆதாரம் இல்லாத நோன்புகள் மேராஜரோ கண்டிப்பா நோன்பு வைக்கணுமா? பச்சா என்ன நன்மை? அதே மாதிரி ஷபே பராத்துடைய நோன்பு என்பது அது ஹதீஸ் இருக்கின்றது, பலகீனமான ஹதீஸுகள், உறுதியான ஆதாரங்கள் கிடையாது அந்த நோன்பு வைக்கிறத பத்தி. ஆக உறுதியான ஆதாரப்பூர்வமான நோன்புகளை விட்டுவிட்டு இந்த ஆதாரம் இல்லாத பலகீனமான உறுதி இல்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நோன்பு வைக்கணுமான்னு ஏன் நம்ம கவலைப்படணும்? அதுல என்ன அப்படி அக்கறை எனக்கு? நமக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த உறுதியான நோன்பு இருக்குது. வாரத்துல ரெண்டு நாள் நோன்பு வைங்க, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும். மாசத்துல 3 நாள் நோன்பு வைங்க, மாசம் மாசம் வைங்க, 13, 14, 15 இதெல்லாம் விட்டுறோம். மேராஜ் நாள் நோன்பு வைக்கணுமா? ஷபே பராத்துல நோன்பு வைக்கணுமா? இல்லாதவற்றையெல்லாம் பிடித்து கொண்டு அலைய வேண்டிய அவசியம் என்ன? அருமைக்குரியவர்களே, அதே போன்று சில நேரங்களிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று தடை செய்தார்கள். சில நோன்புகளை இந்தந்த நாளில் நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நோன்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நினைக்கிறவனுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப புனிதமான நாள், அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ரொம்ப நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்காதீங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நோன்பு வைக்காதீர்கள். ஏனென்றால் இன்ன யௌமல் ஜும்ஆத் ஈதுக்கும், ஜும்மாவுடைய நாள் என்பது உங்களுடைய பெருநாளுடைய நாளை போன்றது. ஜும்மாவுடைய நாள் என்பது பெருநாளுடைய நாளை போன்று. ஃபலா தசூமோ, அந்த நாளிலே நோன்பு வைக்காதீர்கள். ஜும்மாவுடைய நாளிலே தனியாக நோன்பு வைக்காதீர்கள். அப்படி வெள்ளிக்கிழமை ஏதாவது நோன்பு வைத்தாக வேண்டும் என்று இருந்தால், இல்லா அன் தசூமோ கபலஹோ ஹவ் பாதஹோ, ஒரு நாள் முன்னாடி சேர்த்தோ அல்ல ஒரு நாள் பின்னாடி சேர்த்தோ நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வியாழன் வெள்ளி வையுங்கள் அல்ல வெள்ளி சனி வையுங்கள், வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைக்காதீர்கள் நபிசுல்லாம் சொன்னாங்க. ஆக வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள், அது பிதாத்தாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஒலா தசூமோ யௌம சபத்தி, ஒலா தசூம யௌம சபத்தி இல்லா ஃபி மஃதுரித, சனிக்கிழமைகளிலும் தனியாக நோன்பு வைக்காதீர்கள். ஏனென்றால் சனிக்கிழமை என்பது யூதர்கள் கொண்டாடக்கூடிய நாள், யூதர்கள் கொண்டாடக்கூடிய நாள். அந்த நாளிலே தனியாக சனிக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் கொடுத்து நோன்பு வைக்காதீங்க. இல்லா ஃபி மஃதுரித, ஃபரலான நோன்பை தவிர. சனிக்கிழமையிலே ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய ஃபரலான நோன்பை தவிர மற்ற நாட்களில், சாதாரண நாட்களிலே சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீங்க நபிசுல்லாம் தடுத்தாங்க. அதே மாதிரி இதன் தசபான் ஃபலா தசூமோ, ஆரம்பத்தில் சொன்னேன் ஷாபான் 15 கடந்து விட்டால் அதற்கு பிறகு நோன்பு வைக்காதீங்க. ஏன்னா ஷாபான் 15 கடந்துருச்சு, கடந்து இதற்கு பிறகு ரமலான் வரை எந்த நாளில் நோன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் ரமலானுடைய 30 நாட்கள் நாம் தொடர்ந்து நோன்பிற்கு இருப்பதால், 30 நாட்கள் தொடர்ந்து அல்லாவுக்காக நாம் நோன்பு வைக்க இருப்பதால், அருமைக்குரியவர்களே, அந்த 30 நோன்புக்காக இப்பொழுதே உங்களுடைய உடலை திராகாத்திரமாக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்நல திரகாத்திரமா வச்சுக்கங்க, உடல்நல தாக்கத்தா வச்சுக்கங்க. அந்த நோன்புக்காக இப்பவே ரெடியாகிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஷாபான் 15 கடந்து விட்டால் நோன்பு வைக்காதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னா, ரமதான் வருதோ இல்லையோ ரமதானுக்கு முன்னாடியே அந்த குழப்பம் வர ஆரம்பிச்சிடும். என்ன குழப்பம்? பிறை குழப்பம். பிறை என்னைக்கு? பிறை என்னைக்கு? ரமலான் முந்தின நாளா, அதுக்கு முந்தின நாளா? சவுதியில பிறைய பார்த்தா அங்கே ஏத்துக்கலாமா, அல்லது அமெரிக்கால பிறைய பார்த்தா அங்கே ஏத்துக்கலாமா, அல்லது பிறைய பார்க்கவே வேண்டாமா? கேலண்டர் போட்டு அப்படியே ஜனவரி பிப்ரவரி மாதிரி முஹர்ரம் சஃபர் ரபீல் அவள்னு சொல்லி கேலண்டர் போட்டு கேலண்டர் ஃபாலோ பண்ணலாமா என்று, தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்கார் என்பதை போன்று, கண்டவனெல்லாம் தனக்கு தெரிந்ததையும் தெரியாததையும் வைத்து ஆளாளுக்கு மார்க்கம் பேசி ஆளாளுக்கு முஃப்திகளாக மாறி ஆளாளுக்கு மார்க்க அறிஞர்களைப் போன்று இன்று சமுதாயத்தை குழப்பக்கூடிய ஒரு கேவலமான நிலையை பார்க்கின்றோம், ஒரு மோசமான நிலையை பார்க்கின்றோம். இனி முதல்ல 2 பேர்னா 2 நோன்பு இருந்தது, இப்ப 3 பேர்னால் ஆயிடுச்சு, 3 நோன்பாய் போயிடுச்சு. எங்களுக்கு பிறையும் வேண்டாம், சவுதி பிறையும் வேண்டாம், அமெரிக்கா பிறையும் வேண்டாம், நாங்கள் நேரடியாக கேலண்டருக்கு போயிடுறோம். நாங்கள் 15 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு, 500 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு என்னைக்கு நோன்பு வருங்கிறத இன்னைக்கு உட்காந்துக்கிட்டே சொல்லுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி, ஃபஸூமு பிரயத்தில் ஹிலால், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் அப்படின்னு ஏன் சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெரிய பார்த்து நோன்பு வைங்க, பெரிய பார்த்து நோன்பு விடுங்கன்னு ஏன் சொன்னாங்க? தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டாங்களா? 1000 வருஷங்களுக்கு உள்ள வரக்கூடிய நோன்பு, 500 வருஷத்துக்கு அப்புறம் வர நோன்பு, 10 வருஷம் கழிச்சு வர நோன்பெல்லாம் இப்பவே தீர்மானிக்க வேண்டும் என்றால் ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோன்பு வைங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொன்னார்கள்? சரி, இந்த குழப்பத்தை பார்த்து ஒருத்தர் இப்படி முடிவெடுக்கிறாரு, எப்படி தெரியுமா? உதாரணமாக வியாழக்கிழமை நோன்புன்னு பாவச்சுக்கோம், வேளக்கிழமை புதன்கிழமை பெற தெரியுது, வேளக்கிழமை நோன்பு வைப்போம். புதன்கிழமை என்பது யௌமு ஷக், சந்தேகத்திற்குரிய நாள். அதாவது செவ்வாய்க்கிழமை பிறை தெரிந்தால் புதன்கிழமை நோன்பு இல்லைன்னு சொன்னா புதன்கிழமை 30 ஆகிட்டு வேலைக்கிழமை நோன்பு, ஷாபான் 30 ஆகிட்டு வேலைக்கிழமை நோன்பு. அப்ப இந்த புதன்கிழமை இருக்குது பாருங்க, நோன்பாவும் இருக்கலாம் நோன்பு இல்லாமலும் இருக்கலாம் என்ற இந்த சந்தேகத்திற்குரிய நாள்ல சில பேர் என்ன சொல்றாங்க, சவுதியில பெரிய பார்த்துட்டாங்க, சிங்கப்பூர்ல பெரிய பார்த்தாங்க, நோன்பு வைக்கலாம்னு வைக்கிறாங்க. சில பேர் இல்ல இல்ல தலைமை காட்சி என்னைக்கு அறிவிக்கிறாரோ அன்னைக்குதான் நோன்பு வைக்கணும், அதனால வேலைக்கிழமை தான் நோம்புங்கிறாங்க. இந்த நேரத்துல தக்குவாவோட சில பேர் என்ன பண்றாங்க, எதுக்கு வம்பு, அன்னைக்கு ஒரு நோன்பு தான் வச்சிருவோமே, புதன்கிழமை சந்தேகத்திற்குரிய நாள்ல ஒரு நோன்பு வச்சிருவோமே, எதுக்கு வம்பு, பேனதெல்லாம் இருந்துட்டு போடுமே என்று நோன்பு வைத்தால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் சாம யௌம சக்தி. அந்த சந்தேகத்திற்குரிய நாளிலே யார் நோன்பு வைக்கிறாரோ, சந்தேகத்திற்கு நீ பெரிய பார்த்தாச்சா இல்லையா டவுட்டின் சந்தேகத்திற்குரிய நாளிலே யார் ஒரு பேணுதல்ங்கிற அடிப்படையில் இவரா ஒரு விருப்பப்பட்டு இவரா ஒரு பேணுதலை ஏற்படுத்திக்கிட்டு மண் சாம யௌம சக்தி யார் சந்தேகத்திற்குரிய நாளிலே நோன்பு வைக்கிறாரோ ஃபக்கத் அசா அபுல் காசிம், அபுல் காசிம் ஆகிய எனக்கு அவர் மாறு செய்து விட்டார், அல்லாஹ்வுடைய தூதராக எனக்கு அவர் மாறு செய்து விட்டார், ஆகவே சந்தேகத்திற்குரிய நாளிலே நோன்பு வைக்காதீர்கள். பிறை பார்த்து கன்ஃபார்ம் ஆகி உங்களுடைய பகுதியிலே உறுதி செய்யப்பட்ட பிறகு நோன்பு வையுங்கள். பேணுதல்ங்கிற பேரில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நோன்பு வைப்பவர் எனக்கு மாறு செய்து விட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே பிறை பார்த்து விட்டது என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நோன்பு வைக்கக்கூடாத ஒரு நிலை என்னவென்றால் ஒரு பெண் ஃபர்லான நோன்பு அல்லாமல் மற்ற நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை தன்னுடைய கணவன் ஊரில் இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நோன்பு வைப்பதையும் ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்மில் இம்ராது, ஒரு பெண்ணாக இருப்பவள் யௌமன் வாஹிதன் ஜௌஜுஹு ஷாஹிதன், அவளுடைய கணவன் ஊரில் இருக்கும் நிலையில் ஒரு பெண் ஒரு நாள் கூட நோன்பு வைக்க வேண்டாம். அவருடைய கணவன் ஊரில் இருக்கும் பொழுது, ஊரில் இல்லை வெளியூர் பிரயாணம் போயிருக்காரு அப்ப நஃபிலா நோன்பு வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கணவன் ஊரில் இருக்கும் பொழுது இல்லா பி இதுனிகி, அந்த கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாள் கூட ஒரு பெண் நோன்பு வைக்க கூடாது. இல்லா மஃப்துரிதத் அலைஹா, அவள் மீது ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை தவிர, ஃபர்லாக்கப்பட்ட நோன்பை தவிர மற்ற சுன்னத்தான நோன்பாக இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நோன்பு வைக்க கூடாது என்று பெருமானா சலன் தடை செய்தார்கள். அருமைக்குரியவர்களே, இதெல்லாம் ரமலானரின் நோன்பை முன்னிட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சுன்னத்தான நோன்புகள். அதனால ரமலான் நோன்பு வருது, இந்த ரமலான் நோன்புல மட்டும் நான் நோன்பு வச்சுட்டா போதும், அதோடு நிறுத்திடலாம், அதுக்கு பிறகு எந்த சுன்னத்தை பற்றி கவலை இல்லை, நஃபிலை பற்றி கவலை இல்லை, அடுத்த ரமலானில் பார்த்துக்கலாம் என்று இருப்போம் எனால் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன நோன்புகளை கடமையாக்கிறானோ அந்த கடமைகளை நாம் இழந்த பாவிகளாக ஆகிவிடுவோம். ஏன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கண்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், காதுகளுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், நம்முடைய நாவுகளுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், நம்முடைய கரங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அந்த அனைத்து கடமைகளும் அனைத்து நோன்புகளும் எப்பொழுது நிறைவேறும், நாம் வைக்கக்கூடிய ஃபர்லான சுன்னத்தான நோன்பை முழுமையாக வைக்கும் பொழுது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய புனிதமான ரமலானை எதிர்நோக்கி காத்திருப்போம், ஆவலோடு காத்திருப்போம். ரமலானுடைய இன்னும் அற்புதங்களையும் சிறப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மா என்று சொல்கின்றேன். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் வரக்கூடிய ரமலானை அவன் எப்படி விரும்புகின்றானோ அந்த மாதிரி இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக, ரமலானை பாழாக்கி வீணாக்கிய குற்றவாளிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நல்லோர்களாக இருந்து நல்லோர்களாக வாழ்ந்து ரமலான் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்தியையும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கும் தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.